சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியால் போடு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியால் போடு புனையோ ஒரு இரவிலும் தேடுகிறே நீ செய்கின்ற நாளில் வாடுகிறே உன் மௌனத்திலாயினும் பாட்டு மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு சரிகம பதனி பாடு.